ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃತಿ ಪರ್ಯಂತ ಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. இப்ப இந்த வாரத்துல தீபாவளி வருது. இந்த தீபாவளியில எப்படி அனுஷ்டானம் பண்றதுன்றது மாத்திரம் தான் சொல்லப்போறேன். இதுல தீபாவளி நரகாசுர வதம் அதனால வந்தது இதனால வந்ததுன்றது எல்லாம் சொல்றதை காட்டிலும் தீபாவளின்றது அந்த சதுர்தசியில வரைச்சு இந்த ஆஸ்வீஜ மாசத்துல வரக்கூடிய சதுர்தசி அன்னைக்கு சதுர்தசியில சந்திரோதய காலத்துல நாம் எண்ணெய் தேய்ச்சி தீர்த்தா மாடினமானாக்க அப்போ நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போகும்னு அந்த தர்மசாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இது. ஆகையால இப்ப ஏகாதசி விரதம்லாம் மாதிரிதான் தீபாவளியும் ஒரு விரதம். ஆகையில அந்த விரதத்தை நம்ம எல்லாரும் அனுஷ்டிக்கணும். அதே சமயத்துல ஒருத்தர் ரெண்டு பேர் தீபாவளி பண்றது இல்லையேன்னு கேட்டாக்க அதனால பிரத்யாயம் இல்ல, ஆனா பண்றது விசேஷம் அவ்வளவுதான். இப்ப கோவிலுக்கு போறோம், பெருமாளை சேவிக்கணும் சொல்லி சொல்றோம். ஒருத்தர் ரெண்டு பேர் கோவிலுக்கு போக முடியாது போயிடுத்து, ஆனா தந்தையா வந்தனும் அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, அவளுக்கு எதனா குறவு வந்துருத்தான்னு ஒன்னும் தப்பில்லை. அவ மானசிகமா பெருமாளுடைய பகவத் தியானம் பண்ணிட்டுதான் இருக்கா. அந்த மாதிரி பண்ண முடியாததுன்றது வேற விஷயம். ஆக இது பண்ண வேண்டிய அவசியம், எல்லாரும் அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு பண்டிகை தான் தீபாவளின்றது. இதெல்லாம் நம்ம நினைச்சுக்கிச்சு எப்படி நினைச்சுட்டு பண்ணணும்னாக்க சங்கல்பம் பண்ணிட்டு அந்த தீபாவளிக்கு ஸ்நானம் பண்ணும். இந்த சங்கல்பமே என்ன சொல்றதுன்னாக்க இங்க நரக சதுர்தசியில அபியங்க ஸ்நானம் பண்றேன்னு சங்கல்பம் பண்ணிக்கணும். அந்த சங்கல்பம் நாம எல்லாமே பகவத் பிரீத்தியர்த்தம் தான் பண்றோம். அதுல சாமான்யமா போட்டிருக்கு அந்த நரக சதுர்தசி அன்னைக்கு சூரியோதயத்துக்கு முன்பு சந்திரோதயம் ஆன பிற்பாடு சூரியோதயத்துக்கு முன்புனாக்க அந்த ஒரு 24 நாள் 28 நாள் 30 நாள் வச்சுட்டோம்னாக்க 14, 2, 28 அந்த 28வது நாழியில வந்து சந்திரோதயம் ஆகும். அப்போ அதுக்கு முன்ன ஒரு அதாவது சூரியோதயத்துக்கு முன் 1 மணி காலத்துக்குள்ளேன்னு அர்த்தம். அது சந்திரோதயம் ஆன பிற்பாடு. அதுக்கப்புறம் பின்னால் 4 மணிக்கே 3 மணிக்கே தீர்த்தம் ஆடுறதெல்லாம் தேவையில்லை, அதுக்கும் ஒரு காலம் இருக்குன்னு சொல்லச்சு இந்த சந்திரோதய காலம் சொல்லிருக்காருக்கு. ஆனா அனுஷ்டானத்துல எல்லாரும் ஆத்துல 5-6 பேர் இருக்காருனாக்கா எல்லாரும் இந்த 10 நிமிஷத்துக்குள்ளேயே எல்லாரும் தீர்த்தம் ஆடிவிட முடியுமான்னு ஒருத்தர் ஆகணும்னு அப்போ வரைச்சு ப்ரையாரிட்டி கொடுக்கறது சூரியோதயம் ஆகி தீர்த்தா மாறுறது காட்டில் சூரியோதயத்துக்கு முன்ன தீர்த்தா மாறுறது முக்கியம்ன்றதுனால சொல்லி சொல்றது. இந்த சமயத்துல இந்த தைலம் எண்ணெயில மகாலட்சுமி இருக்கிறதாகவும் நாம தீர்த்தா மாடுற ஜலம் எந்த ஜலமா இருந்தாலும் அது கங்கையாகவும் நாம தியானம் பண்ணிட்டு இந்த எண்ணெயை தேய்ச்சிண்டு தீர்த்தா மாடணும். இந்த தீர்த்தா மாடிட்டு அந்த புத்தாடையை கொடுத்துட்டு பட்டாசு வெடிக்கிறது உள்பட இது சாஸ்திரியம்தான், இது வந்து சொல்லாத இல்லை. ஆகையால இப்படிப்பட்ட அந்த தீபாவளி பண்டிகையை எல்லாரும் பண்ணமுனாக்க அந்த பண்டிகையினால பகவத் பிரீத்தி ஏற்படும், ஆகையால நமக்கு க்ஷேமங்கள் ஏற்படும் என்பதுதான் இதுல முக்கியம். ஆகையால இந்த வாரத்துல வரக்கூடிய தீபாவளி நன்னாளுக்கும் எல்லாருக்கும் ஒரு சுபாசம்சனம் பண்ணி எல்லாரும் சகல க்ஷேமத்தோடு பெருமாளுடைய அனுகிரகத்தோடு எல்லாரும் சகல க்ஷேமத்தோடு இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாரணி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. Thank you.